శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. ఎల్లార్కు నమస్కారం. స్వామి నిగమాంత మహాదేశికన్ అరుడియ అభీతి స్తవతనుడయ అర్థంగలై నాం అనుభవిప్పోం. దయా శిశిరితాశయ్యా మనసి మే సదా జాగ్రియుః శ్రియార్జుషిత భక్షసశ్రితమరుద్ధృధా సైకతాః జగద్దురిత ఘస్మరా జలధి డింభడంభ స్పృశః సకృత్ ప్రణత రక్షణ ప్రథిత సంవిద సంవిదః. శ్రీ అభీతి స్తవం 2వ శ్లోకం పద్యం. இந்த பத்தியத்தில் சுவாமி அந்த ரங்கநாத மூர்த்தி தம்முடைய உள்ளத்தில் மனதில் எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். முதல் பத்தியத்தில் அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகஸ் அந்த ஜோதிஷ் அந்த ஜோதியை அனுசந்தானம் பண்ணுகிறோம் அப்படின்னு சாதிச்சார். எதுக்குன்னா அந்த ஜோதிஷ் அந்த ரங்கநாதனை பெரிய பிராட்டியோடு கூடியிருக்கக்கூடிய ரங்கநாதனை அனுசந்தானம் செய்பவர்களுக்கு அவனை அண்டி இருப்பவர்களுக்கு பயம் கிடையாது. அவனுடைய அப்பீத்திக்கு பாத்திரமாக நேர்ந்தால் எப்பொழுதும் பயம்தான். அதுக்கு உதாரணங்கள் கொடுத்த அவனுடைய கட்டளையை பின்பற்றி சூரியன் காற்று இத்தியாதி தேவதைகள்லாம் தங்களுடைய காரியங்களை செய்கின்றன ரீதியில் சந்தித்தார். இப்போ அந்த 2வது பத்தியத்தில் அது எப்படிப்பட்ட அந்த ஜோதிஷ் அழகாக அந்த மூர்த்திக்கு சில விசேஷங்களை சாதிக்கிறார். இதில் பண்மையில் சாதிக்கிறார். அதாவது இது கவிகளுடைய ஒரு இது ஒரு சைலி. பெருமாளை படைச்சு உரிமையிலையும் பேசுவா, பன்மையிலையும் பேசுவா, துவம்னு சொல்லுவா, பவான்னு சொல்லுவா. இது அவளுடைய அந்த கற்பனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஜாக்ரியுகுன்றது தான் வந்து கிரியாபதம். ஜாக்ரு நித்ராட்சயன்னு தாத்து அது விழித்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஜாக்ரியாத் ஜாக்ரியாத்தாம் ஜாக்ரியுகுன்றது அந்த ஜாக்ரு ஜாகர்த்தின்ற தாத்துனுடைய விதிலிங்கு பிரதம புருஷகா. ஜாக்ரியுகுன்னு சொன்னால் எப்பொழுதும் விழித்து கொண்டு இருக்க வேண்டும், எப்பொழுதும் நிறைந்து இருக்க வேண்டும், எனக்கு புலப்பட வேண்டும் அந்த மாதிரி அர்த்தத்தில். ஆனால் பண்மையில் சதான புண்டர் சதான எப்பொழுதும் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும், உறைந்திருக்க வேண்டும். எங்கன்னு கேட்டால் மே மனசி மமமே என்னுடைய மனசின்றது மனஸ் சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம். மனசுன்றது சகாராந்தம் அது மனக மனசி மனாம்சி நபும்சகலிங்கம் அது. அந்த மனசப்தத்தினுடைய சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தான் மனசி. என்னுடைய மனசில் என்னுடைய மனதில் அப்படின்னு அர்த்தம். எவை அப்படின்னு கேட்டால் சம்விதஹா சம்விதஹான்னு சொன்னால் சம்வித் சம்விதோ சம்விதஹா தோற்றங்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த மூர்த்தி அந்த ஞானமூர்த்தி சம்பித்தான் ஞானம்னு அர்த்தம். அவன் ஞானஸ்வரூபன் ஞான ஞானம் தான் ஜோதிஷ் சொல்ல முடியும் பிரகாசம். அப்போ அந்த தோற்றங்கள் அந்த மூர்த்தி அந்த மூர்த்தியானது என்னுடைய ஹிருதயத்தில் மனதில் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும்னு பிரார்த்தனை. எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு ஒரு ஒரு விசேஷமாக பார்க்கலாம். தயா சிஷிரித்த ஆசையாக ஆசையான ஹிருதயம் மனசுன்னு ஒரு அர்த்தம். தயான கருணை சிஷிரித்தன்னு சொன்னால் குளிர்விக்கப்பட்ட. அப்போ தயை என்னும் குணத்தினால் குளிர்விக்கப்பட்ட அந்த கரணத்தை உடையவன் உள்ளத்தை உடையவன் ஆசையாகனு பண்மையில் போட்டிருக்கார். எல்லாமே பண்மை நம்ம ஒருமையிலே அர்த்தத்தை பார்க்கலாம். அப்போ தயை என்னும் கருணையால் குளிர்விக்கப்பட்ட உள்ளத்தை உடையவன். அதற்கு பிறகு ஸ்ரீயாத்யுஷித வக்ஷசஹா இந்த வக்ஷஸ்ன்றதும் ஒரு நபும்சங்கலிங்க சப்தம். இந்த நபும்சகலிங்கம் சகாரார்த்தத்தில் முடியக்கூடிய நபும்சகலிங்க சப்தங்கள் மனசு, பக்ஷஸ்ஸு, தபஸ்ஸு, இதெல்லாம் என்ன கேட்டால் ஒரு பதத்துக்கு சஃபிக்ஸாக போகச்சு, எண்டில் போகச்சு அவைகளுடைய ரூபம் மாறும். நல்ல தபஸை உடையவன் சொல்றதுக்கு சு தபாகா அப்படின்னு போகும். சு தபாகா, தபா என்றதுக்கு சு தபாகா. அது மாதிரி வக்ஷாகா, மனாஹா, சுமனாகான தேவர்களுக்கு பெயர். அப்போ அதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி போகும்னா சுமனாகா சுமனசௌ சுமனசா. அதே மாதிரி ஸ்ரீயாதிஷித வக்ஷாகா ஸ்ரீயாதிஷித பக்ஷசௌ ஸ்ரீயாதிஷித பக்ஷசா. இது பன்மை. ஸ்ரீயானதுன்னா பிராட்டியினால், அத்யுஷித உஷிதன்னு சொன்னாலே இருக்கப்பட்டன்னு அர்த்தம், அமரப்பட்டன்னு அர்த்தம். அதின்றது உபசர்க்கம், அது லொகேஷனை காட்டுறது, சப்தவிம்பத்தி மாதிரி. அவ பெரிய பிராட்டியால் அமரப்பட்ட திருமார்பை உடையவன் அப்படின்னு அர்த்தம் வருது. இப்போ அதற்கு அடுத்து ஸ்ரித மருத்ருதா சைகதாக, மருத்ருதான்னு உபனிஷத்தில் வருது, தைத்திரி உபனிஷத்தில் கங்கை யமுனைன்னு சொல்லி வரைச்சே மருத்ருதேன்னு வருது. அந்த மருத்ருதான்றத காவேரின்னு நிர்ணயம் பண்ணுறார். ஸ்ரித ஸ்ருத்தன்னு ஆஸ்ரித, அங்கே இருப்பவன் அர்த்தம். எங்கு மருத்ருதா சைகதாக, சைகதன்றது மணல் வழி. அப்போ காவியினுடைய மணல் வழியில் இருப்பவனே, இரண்டு அந்த பிரிவு, இரண்டு நதிகள், அந்த நதிகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு தீவு. அந்த தீவு அப்போ மணல் திரட்டாக இருக்கும், அதில் வாசம் செய்பவனின் அர்த்தம், செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதற்கடுத்து ஜகத் துரித கஸ்மராஹா, கஸ்மராஹா அது அங்கே சந்தினால அடுத்து ஜான்ற எழுத்து வர்றதுனால அந்த விசர்க்கம் ரூபமாயிடுது. அப்போ ஜகத் துரித கஸ்மரா, ஜகத்துல உலகம், துரித்தம்னா பாபம். கஸ் கஸ் என்ற தாத்துக்கு உண்ணுதல், சாப்பிடுன்னு அர்த்தம். அப்போ கஸ்மரஹான்னு சொன்னால் ஒரேஷியஸ், நிறைய சாப்பிட்றது. மொத்த இந்த உலகத்தினுடைய பாப்பங்களை எல்லாம் ஒழிப்பவன் அர்த்தம், சாப்பிட்றதுன்னு சொன்னால் ஒழிப்பவன். இந்த இடத்துல அப்படிப்பட்டவன். அதற்கடுத்து ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷா, ஜலதினா கடல், டிம்பன்னு சொன்னால் அது சிறு சிறுமையை குறி, சின்னதாக இருக்கிறது குறிக்கிறது. அப்போ ஜலதி டிம்பன்னா சிறிய கடல்னு அர்த்தம். இவனே ஒரு சின்ன கடல் மாதிரி இருக்கானா, அல்லது அந்த கடல்களுக்கு இருக்கக்கூடிய டம்பம்னா அந்த டம்பம்ன்ற குணம் இருக்கணும். ஸ்பிருஷஹா, ஸ்பிருஷான்னு சொன்னால் டு டேக் அவே நடத்தும் அந்த இடத்துல. அப்போ ஒரு ஒரு ஒரு சிறிய கடல் இருக்குமா, இவனே ஒரு கடல் மாதிரி இருக்கானா எம்பெருமானே. காம்பீரியம், கடலை போன்ற காம்பீரியம்னு சொல்றது சிவத் ராமாயணம். ராமனை கம்பேர் பண்ணாச்சு சமுத்திரைவ காம்பீரியன, சமுத்திரைவன் சொல்றது. கம்பீரம்னாலே நல்ல ஆழ்ந்து நிறைந்திருத்தல். அப்போ இந்த இடத்துல ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷாக்கு இவனே ஒரு சமுத்திரம், ஒரு இன்னொரு சமுத்திரத்துடைய கர்வத்தை அடக்கிற மாதிரி இவன் இருக்கான் அப்படின்னாரு. அதற்கு மேல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, சக்ரத் பிராணத்த ரக்ஷண பிரசித சம்விதா. சக்கரத்துன்னு சொன்னால் ஒரு வாத்திரி, ஒரு வாட்டி, ஒரு முறை. பிரணத்தன்னா வணங்கியவர்கள், ரக்ஷணம்னா காப்பாற்றுதல், பிரசித்தம்னா ஃபேமஸ் மானாதீத பிரசித விபவாம் அப்படின்னு வருது. பிரசித்தம்னா ஃபேமஸ், உலகறிய இருத்தல். சம்பித்த இந்த சம்பித்துக்கு ஒரு ஒரு அஷூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ஒரு பிரதிஜைன்னு அர்த்தம். அப்ப சம்விதகான்றதும் இங்க இதுவும் பன்மையில போட்டிருந்தார். சக்ரத் பிரணத்த ரக்ஷண பிரதித சம்விதா, ராமனால் ஆராதிக்கப்பட்ட பெருமாள் ரங்கநாதன். அதனால இந்த ராமனா பாவிச்சு சக்ரதேவ தபாஸ்மிதிசியாதிசேன பிரபன்னாய அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல வரா மாதிரி, ஒரு வாட்டி நான் என்னை என்னை சரணம் அடைந்தவர்களை நான் காப்பாற்றியே தருவேன் அப்படிங்கிற பிரதிஜையை உடையவன். சக்ரதேவ தவாஸ்மீச்ச தவாஹமஸ்மீச்ச யாச்சதேன்னு ராமாயண ஸ்லோகம் இருக்கு. அப்படிப்பட்டவன் மே மனசி சதா ஜாக்வியுஹு. ஒரு தான் அங்கேயத்தை பார்த்தோம்னா தயா சிசிரித ஆசையாக மனசு வரதுனால அந்த விசருக்கு நம்ம லோகம் மாறுது. தயா சிசிரித ஆசையாக தான் அந்த பதம். ஸ்லோகத்தில் அடுத்து மா வரதுனால அந்த விசேகம் வந்து லோகமாயிட்டது. ஸோ தயினால் உள்ளம் குளிரப்பட்ட குளிர்ச்சி அடைந்த உள்ளத்தை உடையவன் தாத்பரியம். அன்பே தமிழ வாசிக்கிறேன். தயா சிசிரித ஆசையாக ஸ்ரீயாத்யுஷித பக்ஷசஹ ஸ்ருதமருதா சைகதாக ஜகத்துரித பஸ்மராக ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷ சகத் பிரணதரக்ஷண பிரணத் பிரதித சம்வித சம்வித மே மனசி சதா ஜாகிரியு. தயா சிசிரித ஆசையாக, தய என்னும் குணம், கருணை என்னும் குணத்தினால் குளிர்விக்கப்பட்ட உள்ளத்தை உடையவன். ஸ்ரீயா அத்யுஷித வக்ஷசா, ஸ்ரீன்னு சொன்னால் ஸ்ரீஹி பெரிய பிராட்டி, ஸ்ரீயான திருத்திய பக்தி ஏக வச்சனம், பிராட்டியினால் பிராட்டியினால் வாசம் செய்யப்பட்ட திருமார்பை உடையவன். ஸ்ரீத மருத்ருதா சைக்கத்தாக, அந்த மணல் வெளி காவிரியுடைய மணல் திட்டில் இருக்கக்கூடியவன். ஜெகத் துரித பஸ்மராக, உலகத்தில் இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் ஒழிப்பவனாக இருக்கக்கூடியவன். ஜலதி டிம்ப டம்ப ஸ்பிருஷா, ஒரு சிறு கடல், அது இவனே ஒரு கடல் மாதிரி இருக்கிறதுனால ஒரு கடலுக்கு ஒரு அகங்காரம் எதுவும் இருக்குமே ஆனால் அதை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தமாக இருக்குங்க. என்ன தாத்பரியம் கேட்டால், அதை ஒத்த இவனே கருணாசாகரன். சக்ரத்து பிரணத ரக்ஷண பிரசித சம்விதா, ஒரு முறை வணங்கினால் கூட அப்படி வணங்கினவரை அவர்களை காப்பதில் ஒரு பிரசத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன் உடையவன். சம்விதான்னு சொன்னால் அந்த ஞானஸ்வரூபன். மே மனசு சதா ஜாகுயு, என்னுடைய மனதில் எப்பொழுதும் அவன் நிறைந்து இருக்க வேண்டும்னு இங்கே பகவான் தன்னுடைய உள்ளத்தில் குடியிருக்க வேண்டும். ஏன்னா அவனை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை, தெரிஞ்சால் துக்கம் தேசிகன் மாதிரி இருக்கக்கூடிய பக்தாளுக்கு. அதான் இந்த இரண்டாவது பத்தியத்தினுடைய அர்த்தமாக. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.